கட்டு மைனாயின மஞ்ச கட்டு மைனா என்ன சாய்க்கிறாக்கு இருக்கு ஒத்த ரூபா கோயின்ல உன் ஃபேஸ் தாண்டி அவ நெளியிற வளைவில் என் கண்ணோ சிவக்கி என்ன ஹத்து புட்டு போறாடா ஒரு பார்வையல் மாச்சு சுக்குப்புக்கு வண்டி போல உன் பின்னால சுத்துற அந்த காலையும் மாலையும் நினைப்பில் தாண்டி அடி கண்டபடி என்ன பார்த்து புட்டு கிக்கு ஏத்துத ஒரு நூலு எல்லாம் பட்டம் போல வானில் பறக்குறேன் போடு நெஞ்சுக்குள்ள பட்டாசு உன்னை பார்த்தாஸ் பார்க்காச்சு கையங்கால ஓடலையே அடி எனக்கு என்னாச்சு தரையில இருந்தாலும் கப்பலில மிதந்தேனே பாலைவன மண்ணிலே நீச்சல் அடிச்சனே அடியலே என்ன சாச்சு புட்டாலே ஒரு மெழுகு வத்தி போல நான் உருகுற உள்ள என்ன கவுத்து புட்டாலே பீசு காத்து இலைகள் போல விழுகிற மெல்ல மஞ்ச கட்டு மைனா என்ன சாய்க்கிறாக்கு இருக்கு ஒத்த ரூபா கோயின்ல உன் ஃபேஸ் தாண்டி அவ நெளியிற வளைவில் என் கண்ணோ சிவக்கி என்ன ஹத்து புட்டு போறாடா ஒரு பார்வையல் மாச்சு சுக்குப்புக்கு வண்டி போல உன் பின்னால சுத்துற அந்த காலையும் மாலையும் நினைப்பில் தாண்டி அடி கண்டபடி என்ன பார்த்து புட்டு கிக்கு ஏத்துத ஒரு நூலு எல்லாம் பட்டம் போல வானில் பறக்குறேன் போடு சுக்குப்புக்கு வண்டி போல உன் பின்னால சுத்துற அந்த காலையும் மாலையும் நினைப்பில் தாண்டி அடி கண்டபடி என்ன பார்த்து புடு கிக்கு ஏத்துதே